எங்கிருந்தோம் அழைக்கும் என் கீதம், என் உயிரில் கலந்தே அது பாடும், சேர்ந்திடவே உன்னை ஓ ஏங்கிடுதே மனமே, சேர்ந்திடவே உன்னையே ஓ ஏங்கிடுதே மனமே. எங்கிருந்தோ அழைக்கும் என் கீதம், என் உயிரில் கலந்தே அது பாடும். வசந்தமும் இங்கே வந்ததென்று வாசனை மலர்கள் சொன்னாலும், வசந்தமும் இங்கே வந்ததென்று வாசனை மலர்கள் சொன்னாலும், தென்றலும் இங்கே வந்து நின்று இன்பத்தின் கேதம் தந்தாலும், சேர்ந்திடவே உனையேயோ. எங்கிருந்தோ அழைக்கும் என் கீதம், என் உயிரில் கலந்தே அது பாடும், சேர்ந்திடவே உனையே எங்கிடுதே மனமே. காதலில் உருகும் பாடல் ஒன்று கேட்கிறதாவும் காதினிலே, காதலில் உருகும் பாடல் ஒன்று கேட்கிறதாவும் காதினிலே, காதலின் உயிரை தேடி வந்து கலந்திடவாயின் ஜீவனிலே, என் கீதம் என் உயிரில் கலந்தே அது பாடும், சேர்ந்திடவே உன்னை எங்கிடுதே மனமே. எங்கிருந்தோ அழைக்கும் என் கீதம், எங்கிருந்தோ